ಯದಾಂತರಾಮಾನುಜೇತಿ ಕೃಪಯಾ ರಂಗಿಣಿನ್ಯಸ್ತಭಾರಂ ತತ್ಸಂಪ್ರಾಪ್ತಾಗಮಾಂ ತದ್ಯತೇ ಮನುಗಣಂ ಶಿಷ್ಟತಾ ಪೂರ್ಣಮಗ್ರ್ಯಂ ಶ್ರೇಷ್ಠ ಶ್ರೀರಂಗರಾಮಾನುಜಮುನಿಕರುಣಾಲಬ್ಧಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ಸತ್ತಸ್ಥಂ ಶ್ರೀವರಾಹಂ ಯತಿವರಮನಘಂ ದೇಶಿಕಂ ಸಂಶ್ರಯಾಮಿ ವೇದಾಂತಲಕ್ಷ್ಮಣಮುನೀಂದ್ರಕೃಪತ್ತಬೋಧಂ ತತ್ಪಾದಯುಗ್ಮಸರಸೀರುಹಭೃಂಗರಾಜಂ ತ್ರಯಂತಯುಗ್ಮಕೃತಭೂರಿ ಪರಿಶ್ರಮಂತಂ ಶ್ರೀರಂಗಲಕ್ಷ್ಮಣಮುನಿಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜ ಮುನಿಕರುಣಾಲಬ್ಧವೇದಾಂತಯುಗ್ಮಂ ಶ್ರೀಮಚ್ಛ್ರೀವಾಸಯೋಗೀಶ್ವರಗುರುಪದಯೋರರ್ಪಿತಸ್ವಾತ್ಮಭಾರಂ ಶ್ರೀಮಚ್ಛ್ರೀರಂಗನಾಥಾಹ್ವಯಮುನಿಕೃಪಯಾ ಪ್ರಾಪ್ತಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಮುನಿಮಪರಂ ಸಂಶ್ರಯೇ ದೇಶಿಕೇಂದ್ರಂ ಶ್ರೀರಂಗೇಶಪದೇ ಸಮರ್ಪಿತಭರಂ ಶ್ರುತ್ಯಂತರಾಮಾನುಜ ಶ್ರೀಯೋಗೀಂದ್ರಗುರುತ್ತಮೇನ ಯಮಿನಃ ಶ್ರುತ್ಯಂತ ವಿದ್ಯಾತ್ಮನಃ ಪ್ರಾಪ್ತ ಶ್ರುತ್ಯಪದಂ ಸ ಯುಗ್ಮಹೃದಯಂ ಶ್ರೀವಾಸ ರಾಮಾನುಜಾತ್ ಶ್ರೀ ಶ್ರೀವಾಸ ಮುನೀಂದ್ರ ದೇಶಿಕಮಣಿಂ ಶ್ರೇಯೋ ನಿಧಿಂ ಸಂಶ್ರಯೇ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ವಿದೇಹಿ ಸಹಿತಂ ಸುರದ್ರುಮತಲೆ ಹೈಮೇ ಮಹಾಮಂಡಪೇ ಮಧ್ಯೆ ಪುಷ್ಪಕಮಾಸನೆ ಮಣಿಮಯೇ ವೀರಾಸನೆ ಸುಸ್ಥಿತಂ ಅಗ್ರೇ ವಾಚಯತಿ ಪ್ರಭಂಜನ ಸುತೆ ತತ್ವಂ ಮುನಿಭ್ಯಃ ಪರಂ ವ್ಯಾಖ್ಯಾಂತಂ ವರದಾದಿಭಿಃ ಪರಿವೃತಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ. சுந்தரகாண்டத்துல இருக்கக்கூடிய நன்மொழிகளுடைய வரிசையா பார்த்துட்டு வர அந்த ஒரு கிரமத்துல இன்னைக்கு பார்க்க போற நன்மொழின்றது லோகத்துல உள்ள எல்லாருக்கும் புத்துணர்ச்சியை தூண்டும் விதமாகவும் சோர்வு அடைந்தவாளுக்கு இன்னும் உற்சாகத்தை மூட்டி தன்னம்பிக்கையை பலப்படுத்துற விதமாகவும் தாயாரனுடைய திருவாக்கிலிருந்து இப்படி ஒரு அழகான வாக்கியம் அமைஞ்சிருக்கு. இது அடியன் பதிவு பண்ற சமயம் 2024 அன்னைக்கு, அதாவது இது 2024 கடைசி நாள், அதாவது 31st மாசம் டிசம்பர் மாசத்துல இதை பதிவு பண்றேன். நாளையிலிருந்து ஒரு புதுசா காரியம் பண்ணணும்னு நினைக்கிறவாளுக்கு, நித்தியமே புதுசா சில பேர் காரியம் பண்ணணும்னு நினைக்கிறாளே, பகவான் விஷயமா நாம ஒரு அடியாவது எடுத்து வைக்கிறோம். நம்ம வந்து லௌகீகத்துல எவ்வளவு விஷயங்கள்ல மோட்டிவேஷனுக்கு எதிர்பார்க்கிறோம், லௌகீக விஷயங்கள்ல ஆல்வேஸ் வி மோட்டிவேட்டடாக நாம் இருக்கணும்னு நினைக்கிறோம். அதாவது ஒரு படிப்பு விஷயத்திலையா இருக்கட்டும், இன்னொன்று உயர்ந்த பல காரியங்களை பண்ணணுன்ற அந்த டார்கெட்டை வச்சுட்டு திருப்பி திருப்பி அதற்காக ஊக்கப்படுத்திட்டு தன்னம்பிக்கையோட காரியம் பண்ணுறோம். அதைப்போல பகவான் விஷயத்திலே நாம் இருக்கணும் அப்படின்றத காண்பிக்கிறா போலவும் இந்த பழமொழி இருக்கும். ஏதி ஜீவந்தம் ஆனந்தா நரம் வருஷ சதாதபி அப்படின்னு இந்த இது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவன் வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் பொறுத்துருந்தா அப்படின்னா அவனுக்கு, அதாவது பொறுத்துருந்தான்னா என்ன, அதெல்லாம் சகிச்சுண்டு அவன் தன்னையே முடித்து கொள்ளாமல் ரொம்ப சாந்தமா எப்பவும் இருந்துட்டே இருந்தான்னா பல ஆண்டு காலம் ஆனாலும் அவனுக்கு வரக்கூடிய மங்களம் வந்தே தீரும் அப்படின்றது இந்த பழமொழியினுடைய தாத்பரியம். தாயாரான சீதாதேவி இதை எங்க சொன்னா அப்படின்னா, 34th சர்க்கத்துல ஹனுமான் வந்து சீதையினுடைய சீதையை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ராமாயணத்தை கானம் பண்ணி சீதையை ஆஸ்வாசப்படுத்தி அந்த சிம்சுபா விருட்சத்திலிருந்து கீழே இறங்குறார். கீழே இறங்கின உடனே தான் யாருன்றத வெளிப்படுத்தும் விதமா தாயார்கிட்ட அவர் பேச ஆரம்பிக்கிறார். அகம் ராமஸ்ய சந்தேஷாத்து தேவி தூதஹா தவ ஆகதா வைதேகி குஷலி ராமஹா துவாஞ்ச கௌசலம் அப்ரவீத்து அப்படின்னு, நான் ராமதூதனான ஹனுமார், ராமன் என்னை வந்து உங்களுக்கு தூது உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்க, அவர் உங்களுடைய நலத்தை விசாரிக்கும்படியே என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சுன்னு வர, அப்போதான் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாம் ஒவ்வொரு விஷயமாக சொல்லிகிட்டே வரும்பொழுது ராமனானவர் எல்லா மார்க்கங்களையும் சரிவர அனுஷ்டிச்சு எல்லா தேவதைகளையும் நன்கு பிரீத்தி பண்ணி எல்லா வைதீக காரியங்கள்லையும் சிரத்தையோடு ஈடுபட்டு வந்தாலும் உங்களுடைய பிரிவு அவரை ரொம்ப வாட்டுறது அப்படின்றத சொல்லி, ராமன் ரொம்ப க்ஷேமமாக இருக்கார், ஏன்னா தாயார்கிட்ட முதல்லயே ராமன் ரொம்ப பரிதி வச்சுருக்கார் அப்படி இப்படின்னு சொல்லி திகில கலப்பல. அதாவது ஒருத்தர் ஆஸ்வாசப்படுத்த போறோம்னா நாம அவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான வார்த்தையை சொல்லி அவர்களை ஆஸ்வாசப்படுத்த. அப்ப இன்னைக்கு பார்க்க போற பாசுரம்ன்றது ரொம்ப ஆச்சரியமான பாசுரம், கற்றுக்கறவை கணங்கள் பலகறந்து செற்றார் திரளடியே சென்று சிரிச் செய்யும்ன்ற பாசுரம். இந்த பாசுரத்திலிருந்தும் இன்னைக்கு இருக்கிற விஷயத்திலிருந்தும் பல அரிய அபூர்வ விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க போறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்றத விஞ்ஞாபனம் பண்றேன். அதாவது ஏதி ஜீவந்தம் ஆனந்தகா நரம் வருஷதாது அப்படின்றதுனால ஒரு மனுஷியனானவன் நூறாண்டு காலம் ஆனாலும் மங்களத்தை பெற்றே தீர்வான். அதாவது நூறாண்டு காலம்ன்றதுக்கு அர்த்தம் இல்லை, பல நாள் ஆனாலும் மங்களம் அவனை நிச்சயம் வந்தே தீரும்ன்றது இதுக்கு அர்த்தம். சுவாமி, மங்களமான விஷயம் லோகத்தில் என்ன அப்படின்னா, மங்களானாஞ்ச மங்களம் அப்படின்னு சொல்றது பகவானை பற்றின ஞானம் தான் நமக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப மங்களமானது. லோகத்தில் கிடைக்கிற வஸ்துக்கள்லாம் பகவான் நம்மளுடைய நமக்கு பகவான்கிட்ட இருக்கிற அந்த பிரேமையினாலேயே கிடைச்சிரும். அதாவது பாண்டுரங்கனுடைய அந்த பக்தாளில் ஒரு சுவாமி இருந்த அவாத்து பெண்மணிக்கும் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பெண்மணிக்கும் ஒரு சம்பாதம் ஏற்பட்டது. பக்கத்தில் இருந்த பெண்மணி, எங்கள் ஆத்துக்காரர் ஒரு மந்திர ஜபம் பண்ணி ஒரு கல் வந்து வச்சுருக்கார், அந்த கல்லை வச்சு எதை தொட்டாலும் அது ஸ்வர்ணம் ஆகும் அப்படின்னு அவன் சொன்னான். உடனே இந்த பக்தருடைய மனைவியானவள் அந்த கல்லை குடுன்னு கேட்க அதை வாங்கிட்டு வந்து இவ்வளவு உபயோகப்படுத்தினான். உடனே இந்த பக்தர் வந்தார், அவர் விரக்த பக்தராக இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் தெரியவே தெரியாது. பெருமாள் பாண்டுரங்கன்ட்டு ஈடுபட்டவர், அவருக்கு எல்லா விஷயமுமே பகவான் பகவான் பகவான் தான். அப்போ அவர் என்ன இப்படி அப்படின்னு கேட்ட உடனே, அதாவது அவளுடைய குடும்பங்கள்லாம் கஷ்டங்களில் ரொம்ப இருந்திருக்குன்னு புரியறது. கேட்ட உடனே இப்போ இந்த மாதிரி சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரா, இது வைராக்கியத்துக்கு இழுக்குன்னு சொல்லி அந்த கல்லை தூக்கி போட்டுட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து, நீ தான் கல்லை வந்து வாங்கிறதுக்கு ஒன்னால் முடியல பகவான்கிட்டேருந்து, நான் வாழ்ந்து நான் ஏதோ உபாசனையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கல்லை பெற்றேன்னா அதையும் நீ இப்படி வீண் பண்ணிட்டியேன்னு சொன்ன உடனே அந்த பக்தர் நேராக சந்திரபாகான்ற நதிக்கரை, பீமானு பேர், அந்த நதிக்கரை கழிச்சுட்டு போய் எல்லா கல்லையும் எடுத்து பொறுக்கி போட்டாராம். இது எல்லாம் தொட்டால் தங்கமாகும் அப்படிப்பட்ட கல்லுன்னு. இப்போ பக்தாளுக்கு உள்ள அந்த இதை வந்து சோதிச்சு பார்க்கக்கூடாது. பக்தாள் வந்து பகவான்கிட்ட இருக்கிற அந்த அபிமானம்ன்றது அவர்களுக்கு ரொம்ப அதீதம். இங்கே எதுக்காக இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னா, ஒரு சதாச்சாரியனாக இருக்கிறவன் பகவான்கிட்ட சாஸ்திர விஸ்வாசசாலின்னு சாய்க்கிறார். சாஸ்திரத்தில் அதீத விஸ்வாசம் பொருந்தினவாளாக இருக்கும். அடியன் ஆச்சாரியன் எப்பவும் சொல்லிகிட்டே இருப்பார் ஒரு விஷயத்தை, அதாவது பிரம்மத்தை சுவாதீனம் பண்ணவனாக இருக்கணும் ஆச்சாரியன். பிரம்மம் பிரம்மம்னா என்ன அப்படின்னா, பகவான் இவருக்கு கட்டுப்பட்டவராக இருக்கணும். ஞானீது ஆத்மைவ மேமதம், ஞானிக்கு நான் கட்டுப்பட்டவன் பகவானே சொல்கிறார். அப்போ அப்படிப்பட்ட கட்டுப்பட்ட ஆச்சாரியன்கிட்ட தான் பகவான் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, நமக்கு பகவானை பெற்று கொடுத்துருவார். அதனால தான் ஆண்டாள் சொல்லும் பொழுது, விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே அப்படின்றா. அதாவது ஆண்டாள் வந்து வருத்தப்பட்டு சொல்றா, தான் கூட்டா கிருஷ்ணன் வரமாட்டான், ஆனா எங்க அப்பா கூட்டா வருவான். ஏன்னா ஆச்சாரியனால பகவானை சுவாதீனம் பண்ணிட முடியும். எனக்கு ஆச்சாரியன் எங்க அப்பா தான், விஷ்ணு சித்தர்னு சொல்லக்கூடிய பெரியாழ்வார். அதை போல இங்க ஹனுமார் சொல்ற, பகவான் சொல்லி அனுப்பிச்ச மெசேஜ் சொல்ற, ஜீவந்தம் ஆனந்தா நரம் வருஷ சதாதிபி. அதாவது நூறாண்டு காலம் ஆனாலும் நிச்சயமா இவன் மங்களத்தை பெற்றே தீர்வான். அப்படின்னா என்ன அர்த்தம், தொடர் முயற்சியில ஒருத்தன் ஈடுபட்டுண்டே இருக்கணும் அப்படின்றது நன்றா தேர்றது இதுல. அப்பதான் சீதை சொல்றா, ஒருவேளை நான் உன்னை பார்க்காம போயிருந்தேன்னா, இந்த பத்து மாச காலத்துல ஏதோ ஒரு நாள் நான் என்னையே வந்து முடித்து கொள்ள நினைச்சிருந்தேன்னா, இந்த மாதிரி ராமன் கிட்டேந்து மங்களமான ஒரு காரியத்தை நான் கேட்டிருக்கவே மாட்டேன். அதனால ஹனுமார் சொன்ன இந்த விஷயத்த கேட்டவுடனே தாயார் வாக்குலேருந்து வந்த பழமொழி இது. இது எவ்வளவு அழகா இருக்கு. இந்த பழமொழியை இன்னைக்கு இருக்கிற பாசுரத்தோட நாம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு இருக்கிற பாசுரத்தோட சேர்த்து பார்க்கலாம். கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து அப்படின்னு சொல்றதுனால இங்க ஒரு உள்ளர்த்தம் இருக்கு. அதாவது கற்றுக்கறவைகள், நல்ல கற்றுக்கறவைன்னு சொல்றது என்னன்னா, ஒரு அதுக்கு அந்த பெரிய பசுமாடுக்கு ஒரு கன்றுக்குட்டி இருக்கு, அதே நேரத்தில் அதனுடைய வயர்த்துல கர்ப்பத்தோடையும் இருக்குது. அதாவது தன்னுடைய குட்டி இருக்கிறது, அந்த குட்டிக்கு பால் கொடுத்துட்டு இருக்கு, தன் வயத்திலையும் ஒரு ஒரு கர்ப்பத்தை சுமந்துட்டு இருக்கக்கூடிய மாடு. அப்படின்னா என்ன அர்த்தம் இதுலேருந்து தெரியுது அப்படின்னா, உபனிஷத்தினுடைய அர்த்தங்களை தான் இந்த இடத்துல கற்றுக்கரவைன்னு சொல்லப்படுறது. உபனிஷத்துக்கள் கம்பீரமா தனக்குள்ள பல அர்த்தங்களை பொதித்து வைத்து கொண்டிருக்கிறது. அப்படி பொதித்து இருக்கக்கூடிய கணங்கள் பல கறந்து செற்றார். அதாவது அந்த ஞான பாலையெல்லாம் ஆச்சாரியர்கள் நன்றாக நமக்காக எடுத்து கிருஷ்ணருடைய கீதையை பத்தி சொல்லும் பொழுது ஒரு அழகான பழமொழி சொல்லப்படுறது. அதாவது ஒரு தியான ஸ்லோகம், பழமொழி இல்ல தியான ஸ்லோகம். என்ன தியான ஸ்லோகம்னா, சர்வோபனிஷதோ காவகா தோக்தா கோபாலநந்தனா பார்த்தோ வச்சகா சுதீர் போக்தா துக்தம் கீதாமிரதம் மகத்து அப்படின்றது. கிருஷ்ணர் என்ன பண்ணாரா, இந்த உபனிஷத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல்லா மாட்டையும் வந்து கீதைன்ற பாலா அர்ஜுனன்ற கன்று குட்டிக்காக கறந்து கொடுத்துட்டானா இடையனான கண்ணன். அதப்போல இந்த இடத்துல உபனிஷத்துக்களுடைய எல்லா அர்த்தத்தையும் ஞானப்பால், அந்த ஞானப்பாலை கறந்து செற்றார் திரளடிய நாஸ்திகர்கள் அதே நேரத்தில் பகவானை இல்லைன்னு சொல்றவா தப்பா பகவானை புரிஞ்சின்றவா இவர்களோட வாதம் புரிந்து, அதே மாதிரி குற்றமே இல்லாத ஆச்சாரியர்கள், ஆச்சாரியர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு சொல்லும் பொழுது ஏதே மஹ்யம் அபோட மன்மத சரவோன் மாதாய நாதாதயா திரையந்த பிரதிநந்தனீய விவிதோ தந்தா ஸ்வதந்தாமிக ஸ்ரத்தாதவ்ய சரண்ய தம்பதிதயா திவ்யாபகா வியாபகாக ஸ்பர்தா விப்ளவ விப்ரலம்ப பதவி வைதேசிகா தேசிகாக. நம்ம ஆச்சாரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா விப்ரலம்பம் பிரமாதம் பிரமம்னு சொல்லக்கூடிய தோஷங்கள்லாம் இல்லாதவா. பிரமம்னா ஒன்று இன்னொன்றா அவர்களுக்கு தெரியவே தெரியாது, எது உண்மையோ உள்ளது உள்ளபடி அறிந்தவர்கள். விப்ரலம்பம்னா வஞ்சனையே கிடையாது அவர்களுக்கு, இவனை ஏமாத்தனம்ன்ற எண்ணம் அவர்களுக்கு கிடையாது. பிரமாதம் அப்படின்ற தோஷம், பிரமாதம் லோகத்துல எல்லாரும் பிரமாதமா இருக்கின்றாலே அந்த பிரமாதம் இல்லை, விஷயங்கள்ல தப்பா அறியக்கூடிய விஷயங்கள்ல இருக்கிறது பிரமாதம்னு சொல்லப்படுறது. இப்படி இந்த மாதிரி தோஷங்கள்லாம் இல்லாதவர்கள் ஆச்சாரியர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பகவானை உபனிஷத்தில் சொல்றதுபடி உள்ளது உள்ளபடி அறிந்து உபனிஷத்திற்கா உபனிஷத்தாகிற மாடுகளிலிருந்து நன்ற ஞானப்பாலை கறந்து தவறான மதத்தில் உள்ளவர்களை செருக்கை நன்றாக செற்றாறு திரளடிய சென்று செறி செய்யும். ஹனுமார் என்ன காரியம் பண்ணார் அப்படின்னா முதல்ல வந்தவுடனே இவனுக்கு ஞானப்பால சீதைக்கு போட்டினர். அதாவது ஞானப்பால்னா என்ன, ராமனுடைய ஞானம், ராமன்றவன் சீதையை காப்பாத்துறதுக்காக சித்தமா இருக்க. அதாவது நமக்கெல்லாம் ஆச்சாரியர்கள் என்ன பண்றா, ஸ்ரீமன் நாராயணனான எம்பெருமான் நம்ம எல்லாம் ரட்சிக்க காத்து கொண்டிருக்கிறான்றத நமக்கு மந்திரங்களின் வாயிலாக அறிவித்து ஞானப்பாலை போட்டி நமக்கு இருக்கக்கூடிய தவறான எண்ணங்கள் நாஸ்திக எண்ணங்கள் இருக்கலாம், நமக்கு பகவான் இல்லைன்ற எண்ணம் இருக்கலாம், தவறாக பகவானும் நாமும் ஒன்றுன்னு புரிஞ்சுட்டு இருக்கலாம், பகவானை நம்மளாலாம் அடைய முடியுமான்னு சில பேர்லாம் இப்பயும் சில பேர்லாம் கேட்பா. நாமெல்லாம் பண்ண பாபத்துக்கு, எங்க ஆச்சாரியன் இதெல்லாம் சொல்லும்பொழுது எனக்கு இப்பெல்லாம் கூட சிரிப்பு தான் வருது. எங்க ஆச்சாரியன் சொல்லுவா நாமெல்லாம் அடைய முடியுமா அப்படின்னு எல்லாம் ஜனங்கள் கேட்பா. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, காக்காசுரனால அடைய முடிஞ்சுது. அப்படின்னா பகவான் வந்து தராதரம் பார்த்து கொடுக்கிறவன் இல்லை, அவன் பக்தால் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவான், பக்தியை எதிர்பார்க்கிறான். இப்போ அவன்கிட்ட சரணாகதி பண்ணா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவான். அப்படி இருக்கக்கூடிய செற்றார் திரளடிய நமக்கு இருக்கக்கூடிய தவறான ஞானத்தை எல்லாம் நம்ம கிட்டேந்து விலக்கி சென்று சரி செய்யும், அதை நன்றாக வந்து போக்கும்படி உபனிஷத்துக்கள்ல சொன்ன அர்த்தங்களை எல்லாம். அதாவது தேசிகன் ரொம்ப அழகா இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ற, எப்படி செற்றார் திரளடிய சென்று சரி செய்யும்னா, ஆம வெள்ளத்திடையில் நரி போல் விழிக்கின்ற வீணர்களே அப்படின்ற ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளம் காவேரி கரபுரண்டு வருது. கரபுரண்டு வரும்போது நடுவுல ஏதாவது ஒரு ஜந்து மாட்டின்றதுன்னு அவ்வளவுதான். அதைப்போல ராமானுஜருனுடைய அந்த பெரும் கடல் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யம், அந்த ஸ்ரீபாஷ்ய வெள்ளத்துக்கு நடுவில் பிற மதங்களை சொல்றவாளும் பிற மதத்தினுடைய அபிமானத்தை பெற்ற நம்முடையவர்களும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும், அவர்களோட வாதமெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அவர்கள் ஒன்றும் இல்லாமல் போகமாட்டா, அவர்கள் சத்தையை அடைவார்கள். ஏன்னா ராமானுஜருனுடைய பாஷ்யத்தை கேட்டுவிடுதுனால உண்மையான விஷயத்தை தெரிந்து கொண்டு பெருமாளை அடைஞ்சிருவா, ஆனா அவர்களுடைய வாதங்கள்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும். அப்ப குற்றமொன்று இல்லாத கோவலர்தம் பொற்கொடியேனா, இந்த மாதிரி எந்த வஞ்சனை இல்லாத ஏமாத்தனம்ன்ற எண்ணம் இல்லாத அதே நேரத்துல தவறான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காத சதாச்சாரியர்கள், நல்ல ஆச்சாரி குரு பரம்பரைன்றது இந்த மகத்தான ஒரு குரு பரம்பரையா இருக்கணும். அப்படிப்பட்ட அடைந்த சச்சிஷ்யர்களை அடைந்த பொற்கொடியேன்றதுனால அடைந்த சச்சிஷ்யர்கள், நல்ல சச்சிஷ்யர்களை அடைந்தவர்கள். அதாவது சிஷ்யர்களும் ஆச்சாரியர்களை தேர்ந்தெடுக்கணும். எப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள்ன்றதுக்கு அடியன் ஆச்சாரியன் எப்பவும் சொல்ற ஒரே அர்த்தம் என்னன்னா, நல்ல ஆச்சாரத்தோட இருக்கிறது, அனுஷ்டானத்தோட இருக்கிறது, சாஸ்திரம் சொன்னபடி நடக்கிறது. அது மாத்திரம் இல்ல, பிரம்மத்தை சுவாதீனம் பண்ணவான திருக்குடந்தையாண்டவன் சாய்ச்சாகமா, பிரம்மத்தை சுவாதீனம் பண்ணவாகிட்டதான் நாம இருக்கணும் அப்படின்னு. அப்படிப்பட்டவர்கள்கிட்ட இருந்து புற்றரவல்கள் புனமையிலே போதராயின்றது, புற்றரவல்கள்னு சொல்லக்கூடியது எம்பெருமானிடத்தில் கற்புடையவர்களாக இருக்க வேண்டும். இப்ப தாயார் எப்படி இருந்தான்னு சொல்லும் பொழுது ஹனுமாரனுடைய வார்த்தை பேசல ராமன்கிட்ட, அதாவது தெற்கு திக்க நோக்கி சேவிச்சுட்டு ஹனுமார்கிட்ட விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சார். இப்ப தாயாரனுடைய அந்த எம்பெருமான்கிட்ட தாயாருக்கு இருந்த அந்த பக்திய அப்படியே வார்த்தையினால விவரிக்கல, தாயாரை சேவிச்ச உடனே பெருமாளுக்கு ஆனந்த பாஷ்பம் பொழிய ஆரம்பிச்சுடுத்து. அப்படியே புனமையிலே போதராயின்றதுனால எம்பெருமானுடைய நாமத்தை சொன்ன உடனே களியாட்டம் போடுறவா, அதாவது ஒரு அவர்களுக்கு மனசுல ரொம்ப ஆர்வ மிகுதியினால அவர்கள் ஆழ்வார்கள் சொல்லும் பொழுது எப்படி சொல்வார்னா, சுவாமி நம்ம ஆழ்வார் ரொம்ப அழகா சாதிப்பார். எப்படி சாதிப்பார்னா, நம்ம கும்பிடு நட்டமிட்டாடி கோகு கட்டுண்டுழலாதார் அப்படின்வர். அதாவது அப்படி நர்தனம் பண்ணுவாளாம் பகவானுடைய நாமசங்கீர்த்தனத்தை கேட்ட உடனே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டாள் எப்படி பெருமாளுடைய பெருமாளை பத்தி அனுமார் முதல்ல ஒரு தடவை சொன்ன உடனே திருப்பி சொல்லு அப்படின்றான். திருப்பி சொன்ன உடனே திருப்பி அவனுடைய ரூப லாவண்யங்களை எல்லாம் திருப்பி ஒரு தடவை சொல்லு அப்படின்றா. பெருமாள் எப்படி இருப்பாருன்னா, சிம்மஸ்கந்தோ மகாபாகுன்ற ரீதியில, தோல் கண்டார் தோளே கண்டார்ன்ற ரீதியில இருப்ப, அதே மாதிரி கமலபத்ராட்சாகன்ற நேரத்துல பத்மம் போல, அதாவது தாமரையவத்த திருக்கண்கள் திருவடிகள் தாரவிந்தமும் தாமரை, இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அழகான பகவான்னு இந்த பகவான் யஜுர்வேத வினீதன் எல்லாருக்கும் தான் மாத்திரம் காப்பாத்தாத, தன்னை சேர்ந்தவர்களை மாத்திரம் காப்பாத்தாத, எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவன், சுக்ரீவனுக்கு அனுகிரகம் பண்ணவன், ராட்சசர்களெல்லாம் அழிச்சிருவாமான்னு திருப்பி திருப்பி ஆச்சாரியர்கள் எப்படி உபதேசம் பண்ணுவாளோ, ஒரு ஜீவனுக்கு திருப்பி திருப்பி உபதேசம் பண்ணிண்டே இருக்கார் ஹனுமார். அதுக்கப்புறம் என்னாச்சு, எம்பெருமான் இடத்துல இப்படி ஈடுபண்ணி அவர்களை ஈடுபடுத்தி சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து புகில் வண்ணன் பேர்பாட, அதாவது மோட்சத்துக்கு போகும்பொழுது அதற்கு ஒரு வழி இருக்கு, அர்ச்சிராதி மார்க்கம்னு பேர். எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கோ இல்லையோ, நம்ம இப்போ எல்லாமே ஒரு வழியாக தானே போவோம், எதுவுமே ஒரு வழி இல்லாமல் ரூட் அப்படின்னு நம்மளும் சொல்கிறோமோ இல்லையா, அங்கேயும் அதுக்கான ஒரு என் ரூட் இருக்கு. அந்த அர்ச்சிராதி கதியில் இருக்கிற தேவதைகள்லாம் வந்து எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லி இவனுக்கு உபதேசம் பண்ணுறான். அதாவது ஹனுமார் ஒத்தர் தான் வந்து சீத்தை கிட்ட பெருமாளை பற்றி சொன்னார்ன்றது கிடையாது, ஹனுமார் ஆச்சாரிய ஸ்தானம், சீத்தை வந்து ஜீவனை போன்றவள், சீத்தை ஜீவன் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிற பாகவதாளுக்கெல்லாம் அடியன் சொல்கிற விஞ்ஞாபனம் என்ன அப்படின்னா, சீத்தை சாட்சாத் மகாலட்சுமி ஸ்ரீமன் நாராயணன் தான் நமக்கு பரமாத்மா, ஆனால் நமக்கு ஒரு உருவகம் சொல்லி நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன். அதாவது சீத்தை ஜீவனை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க, சீத்தை இப்போ ஜீவன்ற நிலையில் இருக்கா, பத்து இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய இந்த உடம்புல இருக்கிற இந்திரியங்கள் போல அங்கே தசானனன்னு சொல்லக்கூடிய ராவணன், இந்த சம்சாரமாகிற வனத்தில் அசோகவனம்னு சொல்லக்கூடியது சம்சாரமாகிற வனம், அதில் சீதையானவள் ஜீவனானவன் கட்டுப்பட்டு இருக்கிறான், அதை போல நம்மளுடைய நிலையை பற்றி சொல்கிறார் தேசிகன். இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை சொல்லி, என் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட, சுற்றாதே பேசாதே செல்வப்பெண்டாற்றி நீ எற்றுக்குரங்கும் பொருளையலோர் என்பாவாய். இவ்வளவு உபதேசங்கள் பண்ணி சிற்றாதே பேசாதே, அதாவது எம்பெருமானை பற்றி இவ்வளவு விஷயங்கள் சொல்லியும் அவன் எல்லா விஷயத்தையும் நீக்கிடுவான், நீ கவலைப்படாதேன்னு ஆச்சாரியன் பலவாராக உபதேசம் பண்ணதுக்கு அப்புறமும் நமக்கு பல சந்தேகங்கள் வருது, சீதைக்கு பலதரம் சந்தேகம் வருது. ஆஞ்சநேயரை பார்த்து கேட்குறா, என் பகவான் வந்துருவானா, என் பகவான் இந்த இடத்த தாண்டி வந்துருவானா, நீ தாண்டி வந்துட்டே எப்படி பகவான் வரப்போறான் அப்படின்னு திருப்பி திருப்பி திருப்பி பகவானை பற்றி கேட்டுகிட்டே இருக்கா. ராமச்சந்திர பிரபு எப்போ வரப்போற, அந்த சக்கரவர்த்தி திருமகனை என் கண்ணால் எப்போ பார்க்க போறேன், அன்னைக்கு மிதிலா நகரத்தில் எனக்கு ஒரு சுப சகுனங்கள் ஏற்பட்டது, என்னுடைய இடது பாகத்தில் இருக்கக்கூடிய என் இடது கண் என் இடது புருவங்கள்லாம் துடிச்சுது, அன்னைக்கு எம்பெருமான் அந்த விஸ்வாமித்ர மகர்ஷியினோட வந்ததை பார்த்தேன், அதை போல இப்போ எனக்கு அதே மாதிரி ஒரு சகுனம் ஏற்பட்டது, நீர் ராமதூதனா வந்து விஷயத்தை சொல்லிவிட்டீர் அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி பகவானை பத்தி கேட்ட தாயார் போகும்பொழுது கூட திருப்பி உபதேசம் பண்ணி, ராமன் வந்துருவானோ இல்லையோ, ராமனை பத்தி நீ வந்து வாச்சா தர்மம் அவாப்புணுஹி, அதாவது வாக்கு படைத்த அந்த தர்மத்தை பண்ணி அனுகிரகிக்கணும், அதாவது ஆச்சாரியர்கள்ட்ட சிஷ்யால் கேட்டுக்கணுமா, எனக்காக எம்பெருமான்ட்ட பிரார்த்திங்கோ பிரார்த்திங்கோன்னு நம்ம சரணாகதி பண்ணும்போது பாரிச்சு பாரிச்சு சரணாகதி பண்ணிக்கணும் பகவான் கிட்ட, நம்ம ஒப்படைக்கிறது சரணாகத்தின்னா ஏதோ இப்ப இந்த காலத்துல புரிஞ்சுக்காம இருக்கா நிறைய பேர், அதாவது அடியன் ரொம்ப சுலபமா ஒரு விஷயம் சொல்றேன், சரணாகத்தின்னா ஒண்ணும் இல்லை, பெருமாளுடைய வஸ்துவானது இந்த ஆத்மா, இத்தனை நாள் நாம் நம்முடையவர்கள்னு நினைச்சோம், இப்ப ஆச்சாரியர்கள் மூலமா எம்பெருமான் திருவடிகள்ல நான் உன்னுடையவனே அப்படின்னு சமர்ப்பிக்கிறது சரணாகதி, அதை எல்லா ஆச்சாரியர்களும் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க எல்லாரும் சரணாகதி நிச்சயம் பண்ணணும், யார் யார் சரணாகதி பண்ணா, ஆரம்பத்திலேருந்து பாலகாண்டத்தில் தேவர்கள் பண்ண சரணாகதி, அடுத்தது பரதன் பண்ண சரணாகதி அயோத்தியா காண்டத்தில், அடுத்தது பின்னாடி வந்து சுக்ரீவன் பண்ண சரணாகதி, அதே நேரத்தில் பின்னாடி வரும்பொழுது விபீஷணன் பண்ண சரணாகதி, திருஜட தாயார்ட்ட பண்ண சரணாகதி, கபோத்தங்கள் அதாவது புறாக்கள் பண்ண சரணாகத்தின்னு ராமரே சொல்றார், புறாக்கள்லாம் சரணாகதி பண்ணியிருக்கான் வேடன் அப்படின்னு. அப்போ சரணாகத்தின்றது உயர்ந்த தர்மம், அதனால எல்லாரும் நிச்சயம் சரணாகதி பண்ணிக்கணும், அந்த சரணாகத்தியை வலியுறுத்துற மாதிரி தான் இந்த இதிகாசங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. இதிகாசங்கள்லாம் நமக்கு என்ன சொல்றது, ராமன்னு திறந்தார் சீதையை தேடிட்டு போனார் அப்படி அந்த விஷயத்தை சொல்றதுக்காகவா இதிகாசங்கள் வந்தது, இல்லை, இதிகாசங்களுடைய முக்கிய குறிக்கோள் என்னன்னா வேதாந்தங்களை ஒரு கதை ரூபமாக சொல்லி அதற்கு நடுவில் எல்லா வகையான சாஸ்திரங்களையும் சொல்லி நமக்கு புரிய வைத்து பகவானை அடையறதுக்காக நம்மளை வந்து அதை நோக்கி தூண்டுதல். இப்படி இந்த விஷயங்கள்லாம் சொல்லி செல்வப்பெண்டாட்டி நீ ஏற்றுக்குறங்கும் பொருள். அதாவது நாம செய்த பாபங்களை எல்லாம் வந்து நினைச்சு நினைச்சு திருப்பி திருப்பி வருந்தி வருந்தி ஆச்சாரியன் திருவடிகளில் போய் இந்த பரத்தை சமர்ப்பிச்சு இந்த ஆத்மாவை சமர்ப்பிக்கணும். அப்படி சமர்ப்பிச்சால் நிச்சயமா வந்து எம்பெருமான் நம்மளுடைய பாபங்களையெல்லாம் ஆச்சாரியன் சொன்ன அந்த பரசமர்ப்பணம்ன்ற அந்த வியாஜத்தினால, அதாவது பரசமர்ப்பணம் பண்ணா பகவான் மோட்சம் கொடுக்குறானான்னு நிறைய பேர் கேட்குறான். அப்படி இல்லை, பரசமர்ப்பணம்ன்றத ஒன்று வேண்டி அதன் மூலமா மோட்சம் கொடுக்கறதுன்றது பகவானுடைய சுவதமான சாஸ்திரத்துல ஏற்பட்டது. இப்ப இதையும் அதையும் நேராக ஈக்குவேட் பண்ண முடியாது. நான் வந்து இப்ப லோகத்துல வந்து 1 ரூபாய் பணம் கொடுத்தேன், 1 ரூபாய் பணம் கொடுத்தேன்னா 1 ரூபாய்க்கு ஏற்ற சாமான் கொடுக்குறான்னா அதை போலவா நமக்கு பரநியாசம் கிடையாது. சொத்தை சொத்துக்குள்ளவன்ட்ட கொடுத்துட்டோம், ஆத்மாவை பெருமாள்கிட்ட கொடுத்தாச்சு. பெருமாள் இனிமே என்ன பண்ணணும்ன்றத நாம சொல்ல முடியாது. அவர் நமக்கு மோட்சத்தை கொடுத்து பெரிய ஆனந்தத்தை கொடுக்குற, அதனால இது ஒரு சாக்கு தான். வியாஜம்னு சொல்றோமே, இது ஒரு சாக்கு இந்த சரணாகத்தின்றது. அதை போல இந்த இடத்துல தாயார் பலமுறை தான் பண்ண எம்பெருமான் திருவடிகளில் எப்படி சரணாகத்தி அனுஷ்டிச்சானா, எம்பெருமான் தன்னுடைய கையில இருக்கிற அந்த மோதிரத்தை அவர்கிட்ட கொடுத்தனுப்பிச்சார். தாயார் என்ன பண்ணா தன்னுடைய சிரசில் இருக்கக்கூடிய ஆபரணத்தை கொடுத்தனுப்பிச்சா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சிரசா ராமனை வணங்கி அவன் திருவடிகள்ல நாம சரணாகதி பண்ணணும்ன்றத ஹனுமார் மூலம் தாயார் காண்பிக்கிறா. ஏதி ஜீவந்தம் ஆனந்தா நரம் வருஷ சதாதபி, பல வருஷங்கள் ஆனாலும் மங்களங்கள் வந்தே தீரும்னு தாயார் வாக்குலேருந்து வருது. தாயார் எப்படிப்பட்டவள்னா மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடம். அப்படிப்பட்ட தாயார் வாக்குலேருந்தே இப்படி வர்றதுனால நாம செய்யக்கூடிய காரியங்கள்ல பகவத் அர்ப்பண புத்தியோட எம்பெருமானின் பொருட்டு செய்யணும், எம்பெருமானுக்காக செய்யணும், இது எம்பெருமான் செய்விச்சு செய்யறோம் அப்படின்ற இந்த அறிவோட செய்து கொண்டே வந்தால் பகவான் பரம அனுகிரகம் பண்ணி இந்த விஷயங்களெல்லாம் தன் சிரசா வகிச்சு தலையால தாங்கி நமக்கு பண்ண வேண்டிய எல்லா அனுகிரகங்களையும் பண்ணுவார்னு சொல்லிண்டு, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.